ஸ்ரீராஜீவாட்சபக்ஷஸ்தல நிலைய ரமாஹஸ்தவாஸ்தவ்யலோலல் லீலாப்ஜான் நிஷ்பதந்தி மதுர மதுஜரி நாபி பத்மே புராரே. அஸ்தோகம் லோகமாத்ராத்வியுகமுகசிஷோரானநேஷ்வர்ப்யமானம் சங்கப்ராந்தேன திவ்யம் பயயிதி விபுதைஹி சங்க்யமானா புனாது. ஸ்ரீ குரு யோ நமஹ. ஸ்ரீ விஸ்வகுணாதர்ஷ சம்பூல இன்றைய தினம் 9வது பத்தியத்தை பார்க்கலாம். 8வது பத்தியத்தில் ரிஷானுகு வந்து புரோபாகின்ற ஒரு ஸ்தானத்தை எடுத்துக்கொண்ட கந்தர்வன், அவனுடைய நண்பன் விஸ்வாவசுகு குணங்களை மட்டும் குணைக்க கிராகியா அவன் இருந்துருக்கான். சூரியனை வர்ணனம் செய்தான், புகழ்ந்தான், நமஸ்கரித்தான் விஸ்வாவசு. அதை கேட்ட உடனே கிருஷானு சூரியனிடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் ஆரோப்பணம் செய்து, அப்படிப்பட்ட சூரியனை யானி வணங்குகின்றாய், உன்னுடைய வணக்கத்துக்கு அவன் தகுதியற்றவன்ற மாதிரி அவன் விஞ்ஞாபிக்க, உடனே விஸ்வாவசு இப்போ பதில் சொல்றார். விஸ்வாவசு மூலமாக கவி நமக்கு இன்னும் சூரியனுடைய குணங்கள் அதையெல்லாம் எடுத்து காண்பிக்கிறார். விஸ்வாவசு, கிமரே பகவந்தம் அரவிந்த பாந்தம் அப்படி விரிந்தசி ஷுணு புரோபாகின் அப்படின்னு சொல்கிறான். கிம் அரே அப்படின்னா ஏப்பா, அரே பகவந்தம், அதுக்கு வியாக்கியானத்தை பார்க்கலாம். பகவானாக இருக்கக்கூடிய அரவிந்தத்தினுடைய பாந்தவம் பந்துவாய் நீ விரிந்தசி, நீ நிந்திக்கிறாயா, கேளு கேளு புரோபாகின், தோஷத்தை பார்ப்பவனே, தோஷத்தை மட்டும் பார்ப்பவனே கேள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனுடைய வியாக்கியானத்தை பார்த்துடலாம். ஏவம் தத் வச்சனம் ஸ்ருத்வா, தத் வச்சனம்னா கிருஷானுடைய வச்சனம், ந பவதா சம்யக் விசாரித்தம் இத்தி அபிப்பிரேத்திய, இல்லப்பா இன்னும் ஆராய்ந்து பார்க்கவில்லை, சூரியனுடைய குணங்களை நீ இன்னும் ஆராய்ந்து பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி சதிரஸ்காரமாக, அந்த திரஸ்காரத்துக்கு தான் கிமரே, திரஸ்காரம் பண்ணதுன்னா அதை ஏற்றுக்கொள்ள, மறுப்பு தெரிவித்து விஸ்வாவசு சொல்றார். கிமரே இதி, அரே அரே கிருஷானோ, கிருஷானோன்றது கிருஷானு சம்போதன பதம், பகம் தேஜ அஸ்ய அஸ்தி இது பகவான், பகவான்னா என்னன்னு கேட்டால் இந்த இடத்துல அவனுக்கு தேஜஸ் இருக்கின்றது. அதற்கு ஒரு பிரமாணம் காட்டுறார், ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தேஜசோ யசஸ்ரிய ஞான வைராக்கியோச்சைவ ஷண்ணாம் பக இதீங்கனா இது. அப்ப தேஜஸ் அப்போ அந்த பகன்ற சப்தத்தினால தேஜஸை எடுத்துக்கொண்டு இவன் தேஜஸ்வியா இருப்பதனால் இவனும் பகவான், தம் அப்படிப்பட்ட அவனே பகவந்தம், கேவலம் தேஜோ யுக்தமேவ அபிது அரவிந்த பாந்தவம், வெறும் தேஜஸோடு கூட கூடியவன் மட்டும் அல்ல, அரவிந்த தாமரை அரவிந்தானாம் கமலானாம் விகாசகரணாத்து பந்து சதுஷம். பந்துனா எப்படி பந்துன்னு கேட்ட, நம்ம நமக்கு பிடித்தவர்கள் நம்ம நம்ம நம்ம உறவினர்கள் நம்ம மாத்துக்கு வந்தால் நம்மளுடைய முகமானது மலரும் இல்லையா, அது அப்போ நம்ம என்ன அது அது பந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை உறவினர்னு வேண்டாம், நமக்கு ரொம்ப பிரீத்தியாக இருக்கிற ஆத்துக்கு வந்தால் நம்முடைய முகமானது மலர்றது, அப்போ அவள் நமக்கு பந்து சதுஷம் ஆகிட்டார். அது மாதிரி இந்த அரவிந்தம் சொல்லப்படுற கமலமானது விகாசத்தை அடைவதனால் மலர்வதனால் அதற்கு பந்துவாக இருக்கக்கூடிய பந்து மாதிரி இருக்கக்கூடிய சூரியன், ஏதாதிஷமபி சூரியன் நிந்தசி, இப்படிப்பட்ட சூரியனிமானி நிந்திக்கிறாய், தாமரை எவ்வளோ அழகான புஷ்பம், நமக்கு அது எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கிறது, அப்படிப்பட்ட தாமரைக்கு நண்பன். இன்னொன்று தாமரைனாலே நமக்கு சம்பிரதாயத்தில் பெருமாள் தான், தாமரை கண்ணன் பிராட்டி பிரம்மா எல்லாருக்கும் தாமரை சம்பந்தம் உண்டு, அதனாலையும் அந்த அவர்களுக்கு நண்பனாக இருக்கக்கூடியன்னு வச்சுக்கலாம். அதனை அதாவது இதன் மூலமாக பகவான் நமக்கு சூச்சிப்பிக்கப்படுகிறான், ஞாபகப்படுத்தப்படுகிறான். அதையேவ ஹே புரோபாகின்னு தோஷைக்க திருஷ்டே, அதனால தான் ஹே புரோபாகின்னு அப்படின்னு சொன்னால் தோஷைக்க திருஷ்டே, தோஷத்தை மட்டும் பார்ப்போனே, ஷுணு ஆகர்ணய ஷுண ஆகர்ணய கேளு, ஏதத் வக்ஷ்யமானம் இது சேஷக, இப்போ கூறப்போவதை கேளு அப்படின்னு, ஏன்னா ஷுணுன்னு மட்டும்தான் இருக்கு, இப்போ கூறப்போவதை கேளு அப்படின்னு ஒரு பத்தியம். விருஷ்டிம் திருஷ்டிபிராரச்செய்ய ஜகதஸ்துஷ்டிம் சரீஷஷ்டிய புஷ்டிம் திராக் விஷி நஷ்டி திருஷ்டிஷூணாம் துவாந்தம் பிநஷ்டி ஸ்திரம் பிராஜ்ஞானாம் அபவர்க்க மார்க்கதமமும் पद्मा गृहोल्लासिनम् कोनस्तौति समस्तलोक सुहृतम् ज्योभूषणम् पूषणम् वृष्टिम् धृष्टिभिरारचय धृष्टि मडिचिटा धृष्टि वृष्टिम् धृष्टिभिरारचय्य जगतस्तुष्टिम् सरी सृष्टि यः पुष्टिम् द्राक् विशिनष्टि दृष्टिषु नृणाम् ध्वान्तम् विनष्टि स्थिरम् प्राज्ञानाम् अपवर्ग मार्गदममुम् दममुम् पद्मागृहोल्लासिनम् கோணஸ்தௌதி சமஸ்த லோக சுஹ்ருதம் த்யோ பூஷணம் பூஷணம். ரொம்ப அழகான சப்தாலங்காரம். விருஷ்டிம் கிருஷ்டிம் ஆச்சா, துஷ்டிம் சரி சஷ்டி, அதற்கு பிறகு பார்த்தீங்க விஷினஷ்டி திருஷ்டிஷு, அது ஒரு இது இருக்கு. அதற்கு பிறகு த்யோ பூஷணம் பூஷணம், இதெல்லாம் சப்தாலங்காரம். சரி, இப்போ வியாக்கணத்தை பார்க்கலாம். கிமா கர்ணைய இது சேத்து ஆக ததாக, என்னத்தை கேட்கணும் அப்படின்னா இது கேளு. திருஷ்டிமிதி யஹ சூரிய கிருஷ்டிபிஹி, கிருஷ்டிபிஹின கிரணைஹி, அதற்கு பிரமாணம் கிருஷ்டிர் வராஹே ரஷ்மௌச்ச சூரியே பும் சௌஷதௌ ஸ்திரியாம் அப்படின்னு சப்தரத்ன மஞ்சூஷால இருக்கான். ஸோ ரஷ்மௌ கிருஷ்டினா அந்த இடத்துல ரஷ்மி கிரணம்னு அர்த்தம் நமக்கு. விருஷ்டிம் வர்ஷணம் ஆரச்செய்ய, ஆரச்செய்யன்னு சொன்னா கிருத்வா, ஆரச்செய்யன்னு சொன்னா கிருத்வா ஏற்படுத்திவிட்டு, ரச பிரதியத்னேன தாத்து இத்தியஸ்மாத்து நிஜந்தாத்து லெப் லெப் பிரத்தியம் வந்து ஆரச்செய்ய ஏல முடியறது இல்லையா, அது சர்வதா கிரணான் பிரசாரிய இத்தியாவத்து, அனைத்து இடங்களிலும் கிரணங்களை அதை பிரசாரிய பரப்பிவிட்டு செலுத்திவிட்டு அர்த்தம். ஜகதஹ துஷ்டிம் துஷ்டினு தோஷம், சரி சர்ஷ்டி அப்படின்னா அதிசயேன உத்பாதயதி, ரொம்ப அதிகமாக உண்டாக்குகின்றான். ஸ்ரிஜ விசர்கேனு தாத்து, அதில் யங் லுக்கி வந்து அந்த ரூபமானது கிடைக்கிறது, சரி சர்ஷ்டின்ற ரூபமானது. அது அபியாசம் ஒரு ரிப்படிஷன் இருக்கிறதா ரீன்ற ஒரு ஆகமம் கூட வருது சரி சர்ஷ்டின்னு. ததா நிருணாம் திருஷ்டிஷு, திருஷ்டி அதில் நேத்திரம், ஜனங்களுடைய நேத்திரங்களில், அதுக்கு திருஷ்டிக்கு ஒரு கொடுக்குறார் நேத்திரம் ஈக்ஷணம் சக்ஷுஹு அக்ஷினி திருக் திருஷ்டி இத்தியமரக, நேத்திரமீக்ஷணம் சக்ஷுரக்ஷினி திருக் திருஷ்டி இத்தியமரக. ஸோ திருஷ்டின்னு சொன்னால் சக்ஷுஹு நேத்திரம். திராக் உதய சமகாலமேவ திராக் மங்ஷு சபதி த்ருதே இத்தியமரக, திராக் திராக்னா உடனே அர்த்தம், அதாவது உதய சமயம், அந்த உதயமாகும் பொழுதே அந்த அந்த சமயத்திலேயே புஷ்டிம் போஷணம் விஷினஷ்டி, அவர்களுடைய கண்களுக்கு ஒரு போஷணம், ஏன்னா அப்பதான் காட்சி பார்க்க முடியும் இல்லையா. விஷினஷ்டி விஷினஷ்டின்னு சொன்னால் விசேஷன் உற்பத்தியதி, அது மறுபடியும் அதுக்கு ரூபத்தை சாதிக்கிறார். ததா ஸ்திரம் நிகில நிஷாம் வியாபிய ஸ்திதம் துவாந்தம் அந்தகாரம், அந்தகாரம் வந்து அந்தகாரக அஸ்திரியாம் துவாந்தம் இத்தியபரக, அதாவது இரவு முழுவதும் நிகில நிஷாம் வியாபிய, இரவு முழுவதையும் வியாபித்துக் கொண்டு ஸ்திதம் இருக்கக்கூடிய துவாந்தம், துவாந்தம்னா அந்தகாரம் இருட்டு. பிஷினஷ்டி பினஷ்டி பினஷ்டின்னு சொன்னா சூர்ணி கரோதி, அந்த இருட்டை துவம்சம் பண்றான் சூரியன். வினாசயதி இது யாவது பிஷ்லு சம்சூர்ணனே இத்தியாசமா லட்டு, அந்த பிஷ்லு தாத்து தான் அந்த பினஷ்டினார்து, சம்சூர்ணம்னா சூர்ணம் பண்றது சூர்ணி கரோதி. கிம்ச அதற்கு, அதாவது என்ன அர்த்தம்னா இருட்டையெல்லாம் இருளையெல்லாம் போக்கி கணவிருள் கலன் இது சொல்றாருன்னு ஆய்வு சொல்ற மாதிரி காளையம் போகுதாயின்னு. அப்ப அந்த சமயத்தில் வந்து ஜனங்களுக்கு அவர் நேத்திரங்களுக்கெல்லாம் ஒரு புஷ்டி என்ன பார்ப்பதற்கு ஏற்றதாக செய்கின்றார். கிஞ்ச மோரோவர் மேலும் பிராஜ்ஞானாம், பிராஜ்ஞானம்னா யதார்த்தத்தையா தன் மகாத்மிய அபிஜானாம் பண்டிதானாம், சூரியனுடைய பிரபாவம் என்னவோ அதை உள்ளதை உள்ளபடி அறிந்தவர்கள் அர்த்தம். அவர்களுக்கு ஒன்னே பிராஜ்ஞகு பிரமாணம் காட்டார், தீரோ மனிஷி ஞக பிராஜ்ஞக இத்தியமரக, தீரக மனிஷி ஞக பிராஜ்ஞக, இது அமர்கோஷம் சொல்றது. அதாவது பிராஜ்ஞகன்னு சொன்ன தீரக புத்திமான் ஞானி பண்டிதன் அர்த்தம். அபவர்கசிய மோக்ஷசிய, அபவர்கன்னு ஸ்லோகத்துல பத்தியத்தை சாதிச்சிருக்கார், அபவர்க மார்க்கதம் அமும் அப்படின்னு இருக்கு, அதான் அபவர்க மார்க்கதமமும் அப்படின்னாச்சு. அப்பவர்க்கம்னா என்ன, மோக்ஷம், மோக்ஷோபவர்க இத்தியமரஹ, மார்கதம் மார்க பிரதாதாரம், மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவன். ஞானலோகி சூரிய மண்டல மார்க்கேன முக்தியும் பிராப்னுவந்தி இது பிரசித்திகி. ஞானத்தை அடைந்தவர்கள் மோட்சத்துக்கு செல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் கேட்டால், சூரிய மண்டலத்தை அதன் நடுவில் தான் போகிறார், சூரியனோட மத்தியில் போய் முக்தியை அடைகின்றார்கள்னு தெரிஞ்ச விஷயம். ததாச்ச ஸ்ருதிஹி அதோத்தரேன தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யையா ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் அபியஜந்தே ஏதத்வை பிராணானாம் ஆயத்தனம் ஏததமிருதம் ஏதமபயம் ஏதத்து பராயணம் ஏதஸ்மான் புனராவர்த்தந்தே இதுன்னு ஸ்ருதி வாக்கியத்தை காண்பிக்கிறது. ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ற, தபசினால் பிரம்மச்சரியத்தினால் ஸ்ரத்தையினால் வித்யினுடைய மகாத்மியத்தினால் ஆத்மாவை எரிந்து கொண்டு ஆதித்யத்தை உபாசிக்கிறார்கள்னா பிரம்மம் தான் அந்த இடத்துல ஆதித்யம், அதை உபாசித்து விட்டு அது அந்த அதுவே என்னன்னு கேட்டா பிராணானாம் ஆயத்தனம் ஏதது அமிர்தம்னா ஸ்ருதி சொல்றது. ஸ்மிருதி என்ன சொல்றது, துவாவிமௌ புருஷௌ லோகே சூரிய மண்டல பேதினவு யோக நிர்பின்ன மூர்த்தைக்கோ பராவிருத்த மிருத பரஹ அபராவிருத்த மிருத பரஹன்னு ரெண்டு பேர் இந்த சூரிய மண்டலத்தை பேதினோன்னா புகுந்து செல்கின்றார்கள். அது யோக நிர்பின்ன மூர்த்தைன்னா அது வந்து இது பார்க்கணும், பிரமாணத்தை பார்க்கணும், அந்த பக்தியோகம் செய்தவர்கள் அல்லது பிரபத்தி செய்து மோட்சத்தை அடைபவர்கள்னு வச்சுக்கலாம். இது ஸ்மிருதிஷ்ட. அபிச்ச பத்மாயாக லக்ஷ்மியாக கிரகாணி நிவாசஸ்தானானி கமலானி தேஷாம் உல்லாசம் விகாசம் கரோதி இது ததாபூதம். அந்த முன்னாடியே கத்தியத்தில் வரைச்சு அரவிந்த பாந்தம் சொன்னாலும் அதற்கு பத்மா கிரகோல்லாசினம், பத்மானம் லக்ஷ்மி பிராட்டியினுடைய கிரகம்னா நிவாசஸ்தானம், அது கமலங்கள் தாமரைகள் அவைகளுக்கு ஒரு விகாசத்தை செய்கின்றான். ததாபூதம் தாச்சல்யே அது கிரகோ லாசி, அதற்காக தாச்சல்ய நினிகி ஏதாதச குணவிசிஷ்டத்வாதேவ சமஸ்தானம் லோகானம் சுகிருதம் நிரபேட்சதையா ஹிதகரம். இதனாலேயே இப்படிப்பட்ட குணங்களை உடையதனாலேயே அனைத்து லோகங்களுக்கும் மனுஷர்களுக்கு அல்லது அனைத்து ஜீவராசிகளுக்கும் சுகிருத் சுகிருத்துனா என்னங்கிட்ட நிரபேட்சதையா ஹிதகரம், எந்த விதமான அபேட்சையும் இல்லாமல் ஹிதத்தை செய்யக்கூடியவன் சுகிருத்து. அவன் யார் கேட்டா தியோ பூஷணம், தியோகோனது ஆகாஷசி தியோகு சப்தம், தியோகோன அதனுடைய ஆகாஷசிய தியோ திவௌ த்வே ஸ்திரியாம் அப்ரம் இத்யமரஹ. தியோ திவௌ த்வே ஸ்திரியாம் அப்ரம்னு ஆகாஷத்தை குறிக்கிறது. பூஷணம்னா அலங்கார பூதம் அமும் இவனை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவனை. ஏவம் விசிஷ்ட பகு சத்குணயுக்தம், இப்படி பலவிதமா நல்ல குணங்களை உடையவன். பூஷணம், பூஷணம்னா சூரியனை. விகர்த்த நார்க்க மார்த்தண்ட விகர்த்தன அர்க்க மார்த்தண்ட மிகிராருண பூஷண இத்தியமரக. விகர்த்தனன்னு சூரியனுக்கு பெயர், அர்க்க அப்புறம் மார்த்தண்ட அப்புறம் மிகிராருண, மிகிர அருண அது பிரிச்சோம்னா மிகிர அருண பூஷணக, எல்லாம் பூஷணகன சூரியக. கஃப் புருஷ நஸ்தௌதி ஸ்துதிம் ந கரோதி, எவன் ஒருவன்தான் சூரியனை ஸ்துதி பண்ண மாட்டான். அபிது சர்வே ஏவ ஸ்துவந்தி இத்தியர்த்த, அனைவருமே சூரியனை வணங்குவார்கள் ஸ்துதி செய்வார்கள்னு தாத்பரியம். அதுக்கு ஸ்டுன்ய ஸ்துதவுனு இத்தியஸ்மா லட்டு, அந்த ஸ்டுன்ய தான் ஸ்துதின்னு மாறுறது, ஸ்தௌத்தின்னு வருது. அதோ விருத்தின்னு அது நமக்கு அது அந்த விருத்தி அடையிறது. நத்வாதுஷா ஏவ சர்வே விரதா தோஷைக தர்ஷினா இது பாவா, உன்ன மாதிரி வேணும்னு தோஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அனைவரும் தோஷத்தை மட்டுமே பார்க்க மாட்டார்கள், மிச்ச பேரெல்லாம் என்ன பண்ணுவா, ஸ்துதி பண்ணுவா சூரியனை அப்படின்னாச்சு. அத்த விருஷ்டிம் கிருஷ்டிபிஹி இத்தியாதோ வர்ண சாமியாது அனுப்பிராசோலங்காரக. இந்த விருஷ்டிம் கிருஷ்டி நிறைய இடத்துல வருது பாருங்க, அந்த மாதிரி வந்து அனுப்பிராசம் இதுக்கு பெயர். ஒரே சப்தமானது வர்ண சாமியம், அதாவது அது அந்த வர்ணங்கள் ஒரே மாதிரி வரைச்சு வர்ண சாமானியம் அனுப்பிராசக இத்த லட்சணாத்து, அதுக்கு லட்சணத்தையும் காட்டிட்டார். வர்ண சாமியம்னு சொன்னால் அனுப்பிராசக. தஸ்யைவ வாக்கியஸ்ய கோணஸ்தௌதி இத்தியஸ்ய ஹேதுரூபத்தையாச்ச காவியலிங்கம், அதே வாக்கியத்தில் பார்க்கச்சு கோணஸ்தௌத்தின்னு வந்தால் அது ஹேத்து. இப்படி இதெல்லாம் இருக்கும்போது யார் தான் ஸ்துதி பண்ண மாட்டார்கள்னு சொல்லிச்சு, அந்த ஹேத்துவை காண்பிக்கிறதுனால காவியலிங்கம்ன்ற இது. ஏவ முபோ மிலித்வா சம்சிருஷ்டி அலங்கார, ரெண்டு சேர்ந்து சம்சிருஷ்டிகி என்கிற அலங்காரத்தை இந்த பத்தியமானது பெற்றுள்ளது. ததுக்தம் சைஷா சம்சிருஷ்டி ரேதேஷாம் பேதேன எதிக ஸ்திதினு அதுக்கு பிரமாணத்தை காட்டுட்டார். ஷார்தூல விக்கீடிதம் விருத்தம், இந்த விருத்தமானது ஷார்தூல விக்கீடிதம் லட்சணம் வந்து உங்களுடைய சொல்லியாச்சு. ரெண்டாவது ஸ்லோகமும் ரெண்டாவது பத்தியமும் ஷார்தூல விக்கீடிதம் தான். அப்புறம் பிறகு மேல இன்னும் ஒரு பத்தியம் இருக்கு, இன்னும் ரெண்டு மூன்று பத்தியங்கள் இருக்கு, இல்ல ஒன்று ரெண்டு இருக்கு, அதற்கு பிறகு ஒரு கத்தியம் அப்படி போறது. அது நம்ம வந்து அடுத்ததுல பார்க்கலாம். ஸ்ரீமதே வெங்கடாதரிணே கவையே நமஹ, நமோ நமஹ, நமஸ்காரா.